வானத்தில் உறங்கிட ஆசையடி, நம் ஆசை உடைத்து நானாக கிழித்து முள்ளுக்குள் எரிந்தது காதலடி. கனவுக்குள்ளே காதலை தந்தாய் கனுக்கள் தோறும் முத்தம், கனவு கலைந்து எழுந்து பார்த்தார் கைகள் முகுக்க ரத்தம். துளைகளின்றி நாயனமா, தோல்விகளின்றி புரணமா. ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே சில்லு சில்லாய் உடைந்தது. இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை. இன்பம் பாதி துன்பமும் பாதி இரண்டும் வாழ்வின் அங்கம். நெருப்பில் வெந்து நீரினில் குளித்தால் நகையாய் மாறும் தங்கம். தோல்வியும் கொஞ்சம் வேண்டுமடி, வெற்றிக்கு அதுவே எணியடி. ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே சில்லு சில்லாய் உடைந்தது. Oh.